கழுத்தில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறு நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லா இருப்பாரும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு வேண்டும் நீங்க நல்லாயிருக்கும் ஆடமும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் பாடமும் நேர.